நான் சொல்றதை கேட்கறானா அப்படின்னு பார்ப்போம். ஏதாவது வியாதி பார்க்கலாம், உடம்பு சரியாத பரிசை மார்க் போறாரு இல்லையோ, பசுமையில மட்டும் போட்டு உட்காந்துருவோம், சரி ஓய்ஞ்சி போதும் பாஸ் போட்டுருவோம், அவன் கருணைனா இருக்கு, ஏன்னா உடம்பு சரியாது போனா போதும். பகவான் இல்லாமல் வியாதி தெரிந்து பார்க்கணும். செம்பரன் மீன் பிடிக்க போறான், நீ அர்த்தோதயம் மகோதயம் புண்ணிகாலம் எல்லாரும் ஓடி ஓடி போய் சமுதிர ஸ்நானம் பண்ணுவா சங்கல்பம் பண்ணிட்டு, பக்கத்துல மீன் பிடிக்க போறான், இவனுக்கு அர்த்தோதயமா மகோதயமா என்ன தெரியும், கரவாரம் மீன் கிடைக்கல இன்னும் உள்ள போறான், நல்லா அமர்ந்து தீர்த்தாமாறான், தீர்த்தாமாறையும் அவன் புண்ணியவது அர்த்தோதயம் மகோதயம் அந்த புண்ணியம் அவனுக்கு கட்டி போகுது காலத்தினால. அது தர்மத்துல என்ன பண்றது, வியாஜம் இவன் நல்ல கெடி கட்டி போறது, அதே மாதிரி தயாதேவி இதுக்கெல்லாம் உதவுறான். அதனால சரணாகத சசியமோலினியம் குடியானவன் மாதிரி குடியான மேலையை காத்து காப்பா பயிர்ல காப்பாத்துறான் இல்லையோ, அப்படியே வளர்ந்து பார்த்து சந்தோஷப்படுறான். சரணாகதின்ற ஜீவன்கள் பண்ற பயிரை விளைச்சுதான் நல்லா வளருது, நேர நிற்கிறான் மலை மேல சந்தோஷப்படுறான். எவ்வளவு பேர் ஆசிரியர்களான் சரணாகி பண்ற பகவத் ஆசிரியதாளான பயிர்கள் அப்படி பகவதாச பயிர்களை வளரட்டும் வளரட்டும் வளரட்டும். நிறைய பேர் புண்ணியம் பண்ணுவாங்க சிறந்த வர பகவான் சந்தோஷப்படுறான், வரலன்னு கஷ்டப்படுறான், ஏதாவது வியாதமா பண்ணு தவாஸ்மேஜி யாதிதயம் இவாமன் ஒரு தடவை சரணாகதி பண்ணு அது பூர்ணமா பண்ணது இல்லையா, நான் ஒன்னு சேர்ந்தவன் அப்படின்னு நினைச்சுக்கோ, அப்படியே சம்பந்தம் வச்சுக்கோ. தொம்மே கம்மேன்னு அனுபவிச்சு வருவாதி போகாத அழுவா சொல்ற மூணு போலிகே போலிகே போலிகே போயிட்டு வள்ளுவர் சாபம் போயிட்டு குருவா அனுபவிச்சுட்டார், நமக்கு பாபமாவது புண்ணியமாவது தடங்கிறாது, வள்ளுவர் சாபம் போயிட்டு நரியும் நரகமும் இந்த நரகம் ஏற்பாடு பண்ணிருக்கேன், பாப புண்ணியம் பாப மண்டபமா இருக்கு நரகம், புண்ணியம் மண்டபம் சொர்க்கம், இப்படி மாறி மாறி போயிட்டு இருந்தா மோட்சப்ப போறது. பகவான சரணாதிகள் யாரு நம்ம பண்ணோம்னா நரியும் நரகமும் இந்த நரகம் அழிஞ்சு போகுது, அங்க எமக்கு வேலை இல்லை, ஆதரவசார் எல்லாம் நல்லா சரணாகதி பண்ணிட்டே இருக்கா, எமனுக்கு வேலை இல்லையா, நரகத்தை கொண்டு போய் தரிசனமா உப்பிடிதான் உட்காந்துருக்கான். நரையும் நரகமும் நெய்ந்த நமனுக்கு யாதொன்றும் இல்லை இங்கு, நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை, நரகத்துக்கு போய் தண்டனை கொடுக்குறான்னா எவனுக்கு வேலையே இல்லையா, அப்படி எல்லாம் மோக்ஷ போட்டு ஆசைப்படுறான். ஏசியன் பாதுகாசத்தை இதாக சொல்ற எவனுக்கு வேலை இல்லை. கலியும் கெழும் கலி சுபாவம் பாபம் தான் பண்ண வைக்கும் கலி இருக்கும், சரணாகரத்தை செஞ்சதுனால பாபங்கள்லாம் கிடையாது, எல்லாம் அழிச்சு விடுறான் பகவான். கலியும் சர்வதம்மான் பரித்தஜ மாமேகம் தருணம் போதே அகந்தா சர்வபாபேத்தியோ மோக்ஷிஷாமி, எல்லா பாபத்தையும் புண்ணியமும் பாபம்தான், புண்ணியம் பாபம் எடுத்து ஒழிக்கிறான். கலியும் கிடும் கண்டு கொண்மென் பார்க்கும் போட்டு நம்ம பாருங்க பெருமாள் சரணாகதி யாதத்தை நம்ம பண்ணோம்னா கலியாது உண்மை நரகமாது எவனாவது ஒன்றும் கிடையாது. வண்ணம் பூதங்கள் சத்தை பெற்றா எல்லாம் பூதங்கள் ஆசிரியத்த பக்தர்கள், கடல் வண்ணம் பூதங்கள் பகவான் அடியார்கள், திருமால் அடியார்கள், கடல் வண்ணம் சமுத்திரமாறி இருக்க நிறம் உடையவன், இந்த சமுத்திரமா இருக்கக்கூடிய பலவித குணங்கள் உள்ளவன், கடல் வண்ணம் பூதங்கள் ஆசிரியத்தான பூதங்கள் இடத்துல வைஷ்ணவர்கள் சத்தை பெற்ற பெரியோர்கள் மண்மேல் மலையப்போது இசைவாடி ஆச்சாரியமான உபதேசம் பெற்று மந்திர மந்திராத்த காலக்ஷேபம் எல்லாம் பண்ணி சரணாகதிக்கு வேண்டிய சமாச்சாரம் அவர்கிட்ட செஞ்சு போது பெற்றாரு. மண்மேல் பூதங்கள் மலிய புகுந்து எல்லாம் பகவானுடைய குணங்கள் தான் தெரிஞ்சுக்கிறான். பெருவான் பிளாக்கி சீவன் சுயப்பதி அவர்கள் தெரிஞ்சுக்கிறான். மலிய புகுந்து இசைவாடி ஆடி பக்தி நிறுத்தா ராகத்தோட பாடணும், பாடி பாடி திருப்பாளர் ஆண்டா எத்தனை சொல்ற ரசினால் பாடி நன்றாக பாடி இசையோடு பாடி இப்படி பகவானடி பாடி எத்தனை பாடி சொல்றான் அந்த திருப்பாவையில் பக்தி மேலான் நம்ம இசையோடு பாடணும். இன் இசையால் பாடி கொடுத்த தனியை நாங்கள் இசையோடு பாடும்போது நமக்கு ஆனந்தம் உண்டாது, பகவானுக்கு சந்தோஷம் உண்டாது. இசை பாடி ஆடி ஆடணும், பக்தி நிறைய வந்துச்சுன்னா ஆடணும், ராகத்தோடு பாடணும், ஆடணும், கூத்தாடணும், பகவத் சம்பந்தம் இல்லாத டான்ஸ் எல்லாம் ஆடக்கூடாது சாஸ்திரம். அதுல இசையாடி மாடி குளிகரை கண்டோம் நல்ல கதி அடைவோம். அவன் பக்தி மீறாட்டினாலே பத்தாவது லட்சணா சொல்றாங்க, இசையோட பாடணும் ஆடணும் நல்ல ஜலம் வரணும் மயிர்கூச்சி எறியணும் இப்படிலாம் நல்ல வருது நல்ல பக்தர்கள் அடையாளம் பொலிக பொலிக பொலிக போயிட்டுன்னு சொல்றாரு. மூணு தடவை சொன்னார் கூத்தாரர் நம்மாழ்வார் மூணு தடவை சொல்றாரு. இதே மூணு தடவை சொன்னா பல அதிகமாரி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி மூணு தடவை சொல்றது வேதம் பொலிக பொலிக பொலிக நம்மாழ்வார். அடுத்த பாசத்திலே கண்டோம் கண்டோம் கண்டோம் அங்கே மூணு சொல்றாரு ஆனந்தம் நம்மாழ்வாருக்கு. கண்டோம் கண்டோம் கண்டோம் கண்ணுக்கினியனை கண்டோம் கண்டுக்கிறேன்னா நேர சாட்சாத்காரமாக பகவத் குணங்களை பார்த்தோம் நேரம் திருவையை சேவிக்கிறோம் கூப்பிடுறாரு. அவ்வளவு சந்தோஷம் வந்து நம்மாழ்வாருக்கு வாங்கோ வாங்கோ வாங்கோ தொண்டீர் எல்லோரும் ஓரீர் சத்தெல்லாம் வாங்கோ தொழுகை நின்று ஆட்டும் திருமாவை சேவிக்கிறோம் சாஷ்டாயமாக சேவிக்கிறோம் தண்டை நின்று சேவிக்கிறோம் கைகூலி சேவிக்கிறோம் தலைகுவித்து சேவிக்கிறோம் தொழுகை நின்று ஆத்து அவன் புகழ் பாட வேண்டும் ஆத்த உறக்க பாடணும் உச்சிஷ்டவேதம் கீர்த்தியது சாஸ்திரம் திருமாலையேந்து உறக்க பாடணும் பக்கத்தாத கூட கேட்கணும் அந்த தியானங்களும் தோத்திரங்களும் அது அவாட புண்ணியம் பண்ணுறது. எழு தொழுது நின்று ஆர்த்து பண்டார் தண்டம் தொழாயான் மாதவன் பூதங்கள் மறுபடியும் பூதங்கள் பூதகன்னு வைஷ்ணவர் பக்தர் பகவத் பக்தர் சொல்றார். பூதகன்னா ஜீவங்கள் அர்த்தம் பஞ்சபூதங்கள் ஒரு அர்த்தம் ஆசிரியத்தார் ஸ்ரீ வைஷ்ணவார் எத்தனையோ அர்த்தங்கள் உண்டு. பண்டார் தண்டம் தொழாயான் மாதவன் யாரவன் லட்சுமிபதி லட்சுமி விட்டு பிரிய மாட்டான் மாதவன் மாவன லட்சுமி லட்சுமிக்கு கணவன் மாதவன் வண்டார் தண்டம் தொழாயான் மாதவன் அப்படியே பச்சை பச்சை பச்சை இருக்கு சாஸ்திரா கொண்டு துளசி மாலை ரொம்ப பிடிக்கும் போலே வந்து வண்டார் தண்டம் தொழாயான் தாமோதரன் துளசி தாமன் தொட பெருமாள் பேரு வண்டார் பச்சை பச்சை இருக்கிறதுனால அந்த வண்டு வெளியிலே வந்த உடனே இன்னும் அந்த மாலையை விட்டு போக மாட்டேன் சேர்ந்து சாப்பிடுது அவளை இளமையாக பசுமையாக இருக்க அந்த துளசி மாலை பண்டார் தன்னம் துழாய் மாதவன் துழாயான் மாதவன் பூதங்கள் அவர் அடியார்கள் மண்மேல் பண்டான் பாடி அழகமாக பாடணும் சோத்திரங்கள் அழகாக செவிக்கிறிய செஞ்சொல்னு இப்படி பாடணும் கர்ணகட்டமாக சொல்லக்கூடாது சோத்திரம் தெரிய போகுது அது அழகாக மத்தவாக அனுபவிக்கணும். வேதானாம் சாமியோசிங்க மற்ற வேதெல்லாம் அவர் பிடிக்காதா இசை ஜாஸ்தி அதில் இசைக்கு பகவான் மயங்கிறான் பசுர்வேத்தி சிசுர்வேத்தி வேத்தி தானரசம் பணி மூணு பேர் ஏ மயங்கிறான் சாஸ்திரத்தில் பசுர்வேத்தி மிருகங்கள் அப்படியே அந்த தானத்தை மயங்குமாம் காது ஆடு அப்படியே நிற்குமான பெரியாழ்வார் கிருஷ்ணனுடைய குழந்தோத சிறப்பு பதிகத்தில் பெரும் கிருஷ்ணன் எப்படிதான் புல்லாங்குழல் இசைக்கிறார் எல்லாம் மயங்குது ரம்பையர் அஸ்தர்கள் வந்து பாடுறாரு வசதி ஆடல் பாட வச்சிருக்கா கிருஷ்ணன் புல்லாங்குழல் போது போது அவரே மயங்குறான் பசுக்கள் அப்படியே சித்திரம் அப்படியே நிற்கிறது காது ஆடுறது ஆட ஆட்டுட்டே இருக்கும் காதை பசு அப்படியே கேட்கலாம் பசுக்கள் குருவி மயத்தை நிற்கிறது சித்திரமாக நிற்க அப்படியே மான்கள் இப்படிலாம் இப்படி இசைக்கு பசு வேத்தி பசுன்னா மிருகங்கள் மிருகங்கள் இசைக்கு மயங்கும் சிகர் வேத்தி குழந்தை மயங்கும் அது என்ன பாட்டு தெரியும் இது குழந்த குழந்தை பாட்டு பாட ஆடுனா தெரியும் போதும் நான் தூங்க மாட்டேன் புரியாத மாட்டத பாட்டு பாடுவா தாயார் அப்போ ஆட ஆட அது அப்படியே தூங்கிடும் சகிர் வேத்தி சிகர் வேத்தி வேத்தி கானரசம் பணிகி பணிகின பாம்பு பாம்பு அப்படியே மயங்கும் அதான் மௌரி ஊதலாம் அப்படியே மயங்கும் இப்படி மூணு பேர் மயங்குறாரு பெருமாள் மயக்க வைக்கணும்னா தோத்தத்தை பாடணும் அது அழகாக பாடணும் கரகர பரபரம் பரபரம் புரிய வரைக்கும் ராக தெரிஞ்சு பாடுறது ரொம்ப நல்லது இல்லை அதுக்கு ஒரு மீட்டர் இருக்கும் அது தெரிஞ்சு பாடணும் இல்லை இசை கொஞ்சமாக தியான ஞானம் இருக்கணும் அதனால் வண்டா தன்னன் துழாயான் மாதவன் போதங்கள் மண்மேல் பண்டான் பாடி அப்படி ராகத்தோடு தான் பாடுற ஆழ்வார்கள்லாம் அது மெட்டு மெச்சவாலாம் இருக்கிறது இப்போ கிராமத்தில் பண்டான் பாடி நின்று ஆடி பாய்ந்துருந்தார் அப்படி டான்ஸ் ஆகணும் பாஞ்சி பாஞ்சி ஆடுற டான்ஸ் இருக்கு நற்பய சாஸ்திரத்துல நடன சாஸ்திரத்துல நாட்டிய சாஸ்திரத்துல எத்தனையோ விதம் ஒன்று பாய்ந்தாடு பாய்ந்தாடுறது ஒன்று அப்படி பக்தி மேலேட்டு பாடணும்னு நம்மாழ்வாரு ஆசை நின்று ஆடி பாய்ந்து பறந்து தெரிகின்றனவே ஆச்சரியா ஜனங்கள்லாம் பக்தெல்லாம். இக்ஷதே பகவான் விஷ்ணு, இப்படி பகவான் ஆடி ஸ்தோத்திரம் பண்ணி மேம்மருந்து அவனை நினைச்சிருந்தாங்க. பகவான் அப்படியே கடாட்சம் பண்றான், ஜீவன்களை பார்க்கிறான், ஆசிரியர்களை பார்க்கிறான், தன் சரீரம் மாதிரி பார்க்கலாம் அவர். பகவான் ஆத்ம சரீரவது என்னன்னு சரணாதி பண்றவர்களுக்கு ஆசிரியத்தவர்களுக்கு பண்ண சரணாதி பண்றவர்கள் பகவான் ரொம்ப மோகம். சோம்பரே உகுக்கும் தொண்டை போய் நான் பக்தியோகமே ஒன்றும் பண்ணமாட்டேன். எனக்கு என்ன சரணாகிதான் பெருமாள் காப்பாற்ற சொல்லிட்டாரு, சரணாகி பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு இருப்பேன், ஒன்றும் பண்ணமாட்டேன். எதுவும் வேற ஒன்று நான் ஏன் பிரயோஜனம் பண்ணும்? தத்மாபி நியாசமேஷாம் தொண்டரை உகுக்கும் சோம்பரை உகுக்கும் போலன்னு தொண்டை பிரயாசன மாதிரி தபசுக்குள்ள உயர்ந்த தபஸ் ஞாசன் இருக்கு. சரணாகி பண்ணது அவ்வளவு வசத்தி. தஸ்வாம் ஞாசமேஷாம் தபசாமதி தமாகுன்னு சைத்திய குழு சொல்லிட்டு அதனால அங்கேயே பார்க்கிற பூமி பகவானுக்கு எவ்வளவு பேர் சரணாதி பண்றா. இந்த பயிர் சரணாதி பண்றதால பயிர் வளர்ந்தே வருது, இவாத காப்பாத்திரம் குடியானவன் மாதிரி பகவதோபி பலப்பிரதாதயா. அது யாரு இவரை காப்பாத்துறதுக்கு? பகவான் தான். அவனுக்கு ஊக்கம் பண்றாலே அதுவாதான் தயாதேவி. தயா சதகத்துல ஒவ்வொரு தயாதேவி தான் சொல்ற பயிரே சொந்த கற்ப சங்கல்பான பகவான் அவனுக்கு தயாதி காரணமாக்கார். பயிர் அர்த்தரஞ்சாத சத்தியதே உச்சம் பிராப்திய வசுந்தரா. பூமி சந்தோஷப்படுறார். நிலமென்னும் நல்லால் நகும் திருவள்ளுவர் சொன்னார். சோம்பேறி ஒன்றும் பண்ணாத காத்துக்கா பூமி, நீ எத்தனை போட்டாலும் பயிரிட்டார் அவனுக்கு பறந்தரா செழித்தரா. மரம் சோம்பேறியாக கேட்டு சிரித்தராளாம் பூமி பூமாதேவி. என்னை விட்டுதான் பரவாயில்ல பயிரிட மாட்டேன்றீங்க. அர்த்தரஞ்சாத சத்திய அப்படி வேலை போட்டா அப்படி முளைக்கும், மாறி முளைகிச்சே மழை பெய்யும், அது இன்னும் வளரும். இப்படி பயிருடைய சுபாவம். அதனால ஏலக்காய் தயிரின் பயிர் இதெல்லாம் மரமேல நிறைய வளையும். பெருமாள் மரமேல வந்து இந்த சசியம் சரணாகதாலாம் பார்க்கார். இப்படி சரணாகதால குடியாரம் குடியானவன் மாறி திசீவரம் சீனோதி திசீவரம் உயர்ந்த குடியானவன் அப்படி பார்க்கான். சமயோபரதே பிரவாகி அணுக்கம்பி சமயத்துக்கு திறந்த மாதிரி அந்த பகவானுடைய பிரவாகத்தை இவன் நன்னா ஏற்றி விடுறாள் தயாதேவி. கிருதசம் பிரபா தரித்ரி நிறைய பூமி மழை பெய்ய நினைச்சாதானே அப்படிலாம் பயிர்கள் வளரும். அப்படி தயாதேவி நினைச்சு பகவானுடைய கிருபியெல்லாம் கொண்டு வந்து நினைச்சு சரணாகதால பயிரை வளர்க்க வைக்கிறார். விஷசைல திசை வரம் வினோதி சீனிவாசன் தயாநாசன் அவரை இப்படி குடியானம் மாதிரி நிறைய பயிர் நிலநாடு பண்ற பயிர்லாம் இருக்கா காப்பாற்ற சொல்லி பண்றாரு. அது ஜலம் கேபிலாம் போகும்போது ஜலம் போகணும், களை எழுதணும், இப்போ எவ்வளோ காரியம் இருக்கு. அது தயாரி பண்றார். சரணாகது சசியமோர் இதயம் விலகையில திசீவதன் சீனோத்தி அப்படி பண்றார் அவர் தயாதேவி. இருபத்தோராம் சோகத்தில் குடியான மாதிரி பண்ணி வைக்கிறார். அவர் மிகவேந்து கவனிக்கிறார் குடியான மாதிரி காப்பாற்றுறார். நல்லா பார்த்து பார்த்து காப்பாற்றுறார் சீனிவாசன். அது 22வது சோகம். கரசோததி சம்பதோ பவத்யாஹ கரசோததி சம்பதோ பவத்யாஹ கருணே சண்மதிமம் த சம்ஸ்கிருதாயாஹ அமுதாம்ச பவயம் திவ்ய தேகம் மனசஞ்சீவனம் அஞ்சனாதிரயம் தோஹோ. பெரியவர் திருப்பார்கள் ஸ்ரீராப்ஜி. ஸ்ரீராப்ஜினா பெருமாள் ரொம்ப பிடிக்கும் இல்லையோ. அங்கே ஆதிசேஷன்ல பழையல இருக்கக்கூடிய சிறுவர்களுடைய சீர சமுத்திரம் பாற்கடல சயத்தில் இருக்கான். லட்சுமி கைங்கரியம் பண்றான், ஆதிசேஷன் கைங்கரியம் பண்றான். அந்த தெய்வ பொருள் உழு உழுவாடா தெய்வம் இருக்கான். கரசோதி சம்பதா திருப்பார்கடல் தன்வந்திரி அந்த அமிர்தத்தை கொண்டு வர்றார். அதுக்கு காரணம் அமிர்தம் தேவதையில் ஆசைப்பட்டாலே ரொம்ப நாள் உயிர் வாழணும். மிருத சஞ்சீவனம் அந்த மிருத சஞ்சீவன் அமிர்தம் கொண்டு வராது. அந்த அமிர்தம் செத்து போனவர்கள் கூட பழக்க வைக்கும். தேவதைகள்லாம் அதான் ஆசைப்பட்டார். துர்வாசர் சாபத்தினால தேகங்கள்லாம் மறிஞ்சிருக்க போது பகவான பிரார்த்தித்து கொண்டு வந்த அமிர்தம் கலசோததி அந்த அமிர்தம் இருக்கக்கூடிய பார்க்கடல் பகவத்யாக மிருத சஞ்சீவனம் பேர். அது பெரிய மந்திர வேதத்தை மதுர சஞ்சீவன மந்திரம் ரிக்வேதத்தில் உண்டு. மதுர சஞ்சி சஞ்சீவன அந்த ஓசையை கொண்டு வந்து அனுமானம் போற அவரால் கண்டுபிடிக்க முடியல. அந்த ஓசைகள்லாம் மறைஞ்சு விட்டுருக்கு. இங்க லக்ஷ்மண் ராமன் லங்கையில் யுத்தத்தில் மயங்கி விழுந்துருக்கா ஊத்துறா, அவருக்கு அவகாசமே இல்லை. நேர போய் மறைவாக கொண்டு போய் ஒன்று சொல்லி அந்த முத்த சஞ்சீவனம் வந்து ராமனுடைய திருநாமமே முத்த சஞ்சீவனம் பெற்ற சரஸ்வராம பாஷத்தில் ராமநாமம் ராம என்று இரண்டு எழுத்தினார். அவ்வளவு உயர்ந்து ராமநாமன்றது. 31 நாமங்கள் பரிசியாக தள தளமாக அவதாரத்தை சொல்ற விளக்கிற பராசர பட்டர் ராமநாமத்தை 31 நாமங்களாக அடுக்கிற தளம்னு பேர். அதுக்கு முத சஞ்சீவனம் பேர் வச்சுக்கார். ராமநாமம் முத சஞ்சீவனம் கலசோதி சம்பவ பவத்யாஹ கருணே தர்மதிமந்த சம்ஸ்கிருதாயாஹ. அப்ப இப்படி திருக்கடல் திருப்பாக்கடல்ல கரைஞ்சால வரும் நல்ல புத்தி கருணை தயை இத்தனை குணங்களை கொண்டு தயாதையை கடைகிறான் பெருமாள்ற அவரு கடைஞ்சா தயை வருது. தயின்னு வரும் அமதாம்சம் அது அமிர்தம். அது கட்சி அப்படி என்ன வரும் தை வந்து தயைன்னு அமிர்தம் வந்துட்டாங்க. திவ்ய தேகம் யுத்தத்தை அடிபட்டு வரல அல்ல அனுமான் கொண்டு வந்து நன்னாயிட்ட அளவு எல்லாரும் திவ்ய தேகம் தயினாலே எப்பெருமான கடாட்சத்தை பெற்றா தேகம் பாப புண்ணியங்களே இருக்கக்கூடிய நம்ம தேகம் திவ்ய தேகமா ஆறுது. மோட்சம் போகிறதுக்கு ஏதுவாகுது முத சஞ்சீவனம் யாருடைய கதையினால அஞ்சனாதரம் எந்தோகோ சமுதிரத்தில் அமிர்தம் வந்தது கிராட்டி வந்தா சந்திரன் பிறந்தா அச்சுதான் வரல சந்திரன் தான் பிறந்தான் சந்திர சகோதரியும் கிராட்டிக்கு பேர் சந்திரனுடைய சகோதரி அவர். அப்போ அஞ்சனாச்சரன் சீனிவாசனுடைய சந்திரன் யாரு தயாதேவி. அவங்களை தயினாலே நம்ம பெருமானவர் கடாட்சிக்கணும் அவனை நம்ம சேவிக்கணும். திருவடியிலேருந்து திருமணி வரைக்கும் சேவை சாதிக்கிறான். திருவாரூர் கோவில் பிராட்டி லட்சுமி பிராட்டிலாம் இருக்கா தயாதேவி இருக்கான். பெருமாள் சேவிக்கிற போது கோவிலையோ எங்கேயோ திருவடியிலேருந்து திருவாயும் அப்படியே சேவிக்கணும். அவன் நாடுகிறான் அந்த திருப்பாள் ஆழ்வார் பாடுகிற மாதிரி அங்க அங்கமா சேவிக்கணும். பெருமாள் கல்பூராட்டி போகும்போது நன்மை எதுக்காக காட்டுறா கல்பூராட்டி பெருமாளுடைய அங்கங்கமா சேவி அனுபவி சில பேர் அப்பதான் கண்ணம் ஓடி பார்த்து தியானம் பண்ற மாதிரி அதுக்காக கல்பூராட்டி காட்டா அண்ணா சேவிக்கணும் சாஸ்திரம். ஆபீதான் மௌலி பரியந்தம் பசியத புருஷோத்தமம் பாதகாணி ஆசுரிச்சந்தி கெம்பன சுகபாதகம் ஆபீதான் மௌலி பரியந்த பீடத்துல பீடம் தாமரை அதுமே பாதகி அதுமே திருவடி இப்படி வரிசா தேவநாத பஞ்சாயத்து அச்சுத சதகம் பகவத் ஜான சோபானம் இதெல்லாம் அங்கங்கமா அனுபவிக்கிறார் தேசிகன். அப்படி சேவிக்கணும் பெருமாளை. ஆபீதான் மௌலி பரியந்தம் அப்படி சிவனேனை பற்றி திவ்ய தேகம் நம்ம சேவைக்காரிக்கிறதுக்கோசமே தயாதேவி சேவிங்கடாங்க சீனிவாசனுடைய திருமியனை சேவிங்கோ சேவிக்கணும். ஆபீட்டான் மௌலி பரியந்தம் கிரீட்ட வரைக்கும் சேவிக்கணும். அப்படி பெருமாளை புருஷோத்தமனான பெருமாளை சேவிச்சாக்கா என்ன கோவிலுக்கு போய் சேவிக்கணும். ஆசிரியர் சாவகிராமத்தை மூர்த்தி தெரியாது சில பேராத விக்கிரகம் இருக்கும் கோவில் என்ன பெரிய திருமேனியா இருக்கும் நல்லா சேவிக்கலாம். அதுதான் கற்பதாகத்தான் காமிக்கிறார். அப்போ பாதகாலானி ஆசுரிஷந்தி திருமேனியிலே திருமணியிலே திருமேனியை மொத்தம் சேவிக்கும் போது பாதகங்கள்லாம் போயிருது. எவ்வளோ பாதகம் பண்றோம் இந்த பாதகங்கள்லாம் என்ன பிரயோஜனம் போகாது. பஞ்சமகாபாதகம் பேர் திருமண தேவிச்சா போயிருந்த சாஸ்திரம் பஞ்சமகாபாதகம் என்ன அர்த்தம் பிரம்மஹத்தி பிராமணர்கள் கொலை பண்றது கல்லு குடிக்கிறது சுராபானம் சுவர்ணஸ்தேயம் திருடுறது குருதர்பகவனம் ஆச்சாரபத்திர நாலு பேர் பண்றவரோட சேரது அதுவும் பாபம். இது பஞ்சமகாபாதகம் இது சாஸ்திரங்கள்ல பயசெல்லாம் கூட கிடையாது. அது கூட உபபாதகம் பேர் நிறைய ஏகப்பட 50 சொல்ற உபபாதகம் நிறைய பயன்தான் கொஞ்சம் எப்ப போறது எப்ப இதுக்கெல்லாம் தீர்றது. அதனால பெருமாள் சேவிச்சாக்கா பாதகங்கள் போயிடும் உபபாதகத்தை கேட்பாங்க. பாதகங்களே போயிருந்த போது உபபாதகம் எங்க ஒழியே போயிடும். ஆபீடான் மௌலி பரியந்தம் வசித புருஷோத்தமம் பாதகாணி ஆதி வசந்தி கிம் புனகத்து உபபாதகம் திருமேனி சேவிக்கணும். சேவிச்சா அப்படியே கண் திருமணம் எப்படி சேவை சாதிக்கிறான், எவ்வளவு அழகா சேவை சாதிக்கிறான், ராமனை பார்த்தா பார்த்ததே பாலா. புன்சாம் திருஷ்டி சிந்தாபஹாரிணம் புருஷனுடைய அழக ஸ்திரீகள் தான் பார்த்துட்டு இருப்பா, புருஷாலாம் பார்த்துட்டு போலாம், அவ்வளவு அழகா ராமன். புன்சாம் திருஷ்டி சிந்தாபஹாரம் அப்படின்னு பெருமாள் வச்சிருந்தான். புன்சாம் திருமேனி இருக்க அப்படியே கவர்ந்து இழுக்கும். அதான் அம்மான்னு ஒருத்தர் சொல்ல சொல்ல பால் கழுவோ தருத்தரவு பெருமாளை சொல்ல சொல்ல கொண்டு போறீங்க. யார் நம்ம பெருமாளை கல்லாவோ விக்கிரமாக பார்த்தான்னா அவனுக்கு நரகம் பெரிய. பெருமாளுடைய சக்தி சம்ரோஷம் பண்ணா சக்தி வந்துடுது. சுயவரத்தில் கேட்கவே வேணும் அவரே பெருமாள் இருக்கார். அதே புன்சாந்தி ஜந்தாபகாரி கம்பர் தான் சொன்னார், ராமனை பார்த்து எல்லாரும் மயங்குறார், புருஷாலே மயங்குறான். நம்ம சார்ல இருந்து திருவடியிலேருந்து தரபடி சொல்ற ராமன் எப்படி பார்த்தாரு, ஒரு அங்கத்தை பார்த்தா அங்கேயே நெய்ச்சிருவாளாம், வேற அங்கத்துக்கு போக முடியலையா, தோல் கண்டா தோலையே கண்டா, தோல் பார்த்தா தோலை தான் பார்த்து இருப்பான். அப்படி பெருமாள் சேவிக்கணும். சித்ரா வைகுண்ட தமுத்தமும் பெருமாள் என்ன பண்ணிட்டார், பக்தர்களுக்குமே வைகுண்டத்துல வேண்டாம் சொல்லி வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே. சுவாமி புஷ்கரணி திருப்பதியில வராக பெருமாள் தான் அந்த கஷேத்திர அதிபதி, அவர் தான் பிரபு அதுக்கு இறங்கி வந்து சுவாமி புஷ்கரணி தீடு அந்த கஷேத்திர அதிகாரியான சுவாமி இருக்கார் வராகன், அவருடைய புஷ்கரணி அது பக்கத்துல பெருமாத்தன் கோவில் கொண்டுள்ளார் சீனிவாசன். சுவாமி புஷ்கரணி தீரே ரமயாசக மோதத்தை விராட்டியோடு சேவை சாதிக்கிறார். தனிப்பிராட்டி திருச்சானூர்ல இருந்தாலும் சீனிவாசம் திருமாவளான அகிலகிரிலேன் இறைவென்று அருள்மேருமங்கை உரை மாறுவர் தயாதேவி போல இருக்கான் அந்த உத்தேசிகன். சுவாமி புஷ்கரணி தீரே ரமயாசக மோதே. அதனால பெருமாள் நமக்கு வந்து தான் ரூபம் எடுத்துருக்க. பெருமாள் எப்படி இருப்பார், எங்கும் பறந்தவன், லோகம் பூரம் இருக்கான், கண்ணு தெரியவான், கட்டை கரையில கட்டையில் இருக்கான், கல்லில் இருக்கான், மனுஷாவில் இருக்கான், புல்லு இருக்கான், பூண்டுல இருக்கான், எப்படி பெருமாள் தெரியுப்பேன், எத்தனை விதம் ஒன்னா முடியும், முடியுமா விஸ்வம் எங்கும் பார்த்து ஜெகத்தாவே அவன் இருக்கான், எப்படி இதை செய்வேன், அவன் எங்க மூஞ்சி எங்க காரு எங்க திருவடி எப்படி பார்க்க முடியும், விஷ்ணு எல்லா ஒளியும் போடுறான். அப்படிலாம் போற போது நம்ம சேவைக்கிறதுக்கோசமே பகவான் அஞ்சு நிலையில வைகுண்டநாதன் வியூகங்கள் ராமகிருஷ்ணா அவதாரங்கள் யோகியுடைய ஹிருதயம் கோவில் அர்ச்சை பண்ணிருக்கான், அதை சேவிக்கிறான். வாசல பெருமாளே உனக்கு எது ரூபம், பெருமாள் இதான் சொல்ல முடியுமா, நம்ம மாதிரி மோகம் கால வச்சுக்கிறோம் பெருமாள் நம்ம நினைக்கிறதாலும் பெருமாள் அப்படி வராது. பெருமாளுக்கு ரூபம் உண்டா கிடையாது, ஆயுதங்கள்லாம் தனியா உண்டானா, நம்ம சக்தி லெக்கர்லாம் பெருமாளுக்கு அனுபவிக்கிறோம், ஆனா சாஸ்திரங்களை சொல்லுது இதெல்லாம் பெருமாளுக்கு ஆயுதம், பெருமாளுக்கு ஆயுதம் உண்டா பேர் உண்டா இடம் உண்டா ஒண்ணுங்க எல்லாம் பறந்து இருக்காங்க, பறந்தெங்கும் பறந்தெங்கும் பறந்துடன். அதனாலே புருஷாக்காரோ எதுக்கு பெருமாள் கையால் நம்ம மாதிரி எடுத்துருக்கான், மற்றவர்கள் சேவித்துக்காக நம்ம திருமேனி எடுத்துருக்கான், சரீரம் திருமேனி சொல்லுவோம். தபாபி புருஷாக்கார பக்தான் பிரகாசி பிரகாசதே. பெருமாளுக்கு என்ன ரூபம், அவன் ஆனா, ஆண் நினைச்சு ஆண், பெண்ணா, பெண்ணா நினைச்சா பெண், இப்படி பெருமாள் நீ பெண்ணாதான் இருந்து சொல்ல முடியுமா, ஆனா சொல்ல முடியாது. அப்ப இல்லைன்னா அலியா, அலியா நீ திருநங்கி சொல்றாரு, எப்படி பெருமாளா உருவாகும் அல்லதமான் கோனை பேசுரைத்து எம்பெருமானை கூறுகளை ரொம்ப கஷ்டம் தியானம் பண்ணும் நம்ம சொல்ற பெருமானே புருஷன் புருஷன் தெரியுது, நீ யாரா புருஷனா, நீ ஆனல்லன், நீ ஆனும் கிடையாது, அவர் பெண்ணு சொல்றியா, பெண் அல்லன் பெண்ணும் கிடையாது, அல்லா அலியவன் மூணாவது ஜெண்டரான திருநங்கி சொல்றாரு அலியா அதுவும் கிடையாது, காணது ஆகாம் என்ன பார்க்க பார்க்க முடியாதவன் தெரியுது. அவ என்ன பண்றது, உடன் அல்லன் காணவுமாக பார்க்கவும் பார்க்கலாம், அவன் இருக்குன்னு சொல்ல முடியாது, எங்க இருப்பான் சொல்ல முடியும், உடன் அல்லன் அவ இல்லைன்னு சொல்றியா, கடவுள் இல்லையே இல்லை அல்ல அப்படி சொல்ல முடியாது, உன்னுடைய புத்திக்கு தேர்ந்தமா ஆக மட்டும் வேணுங்கால் பெறும். பெருமாள் மத்திய பெருமாள் அவதாரமா தியானம் பண்றேன் அப்படி அப்படி அவதார சேவை சாதிப்பேன், ராமனா தியானிக்கிறேன், ராமனா சேவதாதிப்பார், கிருஷ்ணனா தியானிக்கிறேன். பேடுந்தால் பேடும் உருவாகும் அல்லதுவாம், நீ பக்தியோடு பண்ணா வருவா, நீ பக்தி இல்லாட்டா ஒரு சேவதாதிக்க மாட்டார். ரொம்ப கஷ்டம் ஆனா பெண்ணான்னு சொல்லி ரொம்ப கஷ்டம் பாவனங்கள் அம்மாள். ஆனா பெருமாள் எப்படி ஒன்னு தியானம் ஆசைப்படுற அப்படிலாம் வர்றார். ஆன்யன் காலட்சேபம் பண்ணார், சிசன் கேட்டுட்டே இருக்கான், திருமஞ்சன் காலம் வருது, உபஜாரங்கள்லாம் வருது. பெருமாளுக்கு நாக்கு வைக்கிறது ஒரு உபஜாரம். ஒரு சிஷன் கேட்டான், சுவாமி நான் திருவிக்கிரமன் உலகளவன் தியானிக்கிறேன், எவ்வளவு அவகாசம் முழுமை இருக்கிறது, அவர் எதை கொண்டு நாக்க வலி, எனக்கு கூட பெரிய மரத்தை கொண்டு நாக்க வலிக்க முடியும்னு கேட்டான் வேடிக்க. நீ எந்த ஒரு வழிக்கிறே அந்த பெருமாள் அந்த ரூபத்தை வர தமருகிறது எவ்வூரகம் அப்படிமா சொன்னாரு. முதல் திருவிந்தாதி பொய்யாதவன் தமருகிறது எவ்வூருவம், பக்தால் எந்த உருவம் நினைக்கிறாரோ. ஒரு கிருஷ்ண பக்தரா இருப்பார், ஒரு கிருஷ்ணவர்கள் என்ன பண்ணி ஆராதிப்பார், ராம பக்தர் இருப்பார், ராமன் ஈடுபாடு ராமன் தான் ஆராதிப்பார். எனக்கு இந்த பெருமாள் தான் இந்த திருமையை தான் பிடிக்கும், அந்த திருமையை சேவை சாதிப்பார். நம்ம இஷ்டம் தவறுவம் எவ் உருவம் அவ்வுருவம் தானே, என்ன ஏன் நீ ராமன் நான் கிருஷ்ணன் ஆகிய பெருமாள் கேட்க மாட்டார். உனக்கு எந்த உருவம் பிடிச்சதோ எந்த திருமையை பிடிச்சதோ ஆராதி. தவறுவம் எப்பேர் உனக்கு என்ன சுவாமி பேரு, எத்தனை பேர் எனக்கு, உனக்கு இஷ்டமான பேர் வச்சுக்கோ. பீஷ்ம சொன்னார் சரஸ்வராம ஆயிரம் சொன்னார், அதான் முடிஞ்சு போச்சு, அவரால் முடியல, அவ்வளவுதான் பெருமை சொல்ல முடியுமா. சரஸ்வராமன் சொன்னார் பெருமாளுக்கு விஷ்ணு சரஸ்வராமன் சொல்ல வேண்டாம், சரஸ்வராமன் தான் பீஷ்மசம சரஸ்வராமன் தான், இது ஐக்கிரிய சரஸ்வரம் ஐக்கிரிய சரஸ்வராமம், கோபால சரஸ்வராமம் கிருஷ்ண சரஸ்வராமம், ராம சரஸ்வரம் பெருமையா உண்டு. வெறும் சரஸ்வராமன் சொன்னவே இந்த பீஷ்மசன விஷ்ணு சரஸ்வராமன் தான் அவ்வளவு பெருமை. ஆயிரம் பெருமை ஒவ்வொரு பேருக்கு எவ்வளவு அர்த்தம் உண்டு, பெரிய பாஷ்யம் பண்ணிட்டார். சங்கர் பண்றக்கார், மத்வாச்சாரியெல்லாம் பண்றக்கார், ராமானுஜர் பண்றீங்க, எவ்வளவு ராமானுஜர் உள்ளடக்கி சாஸ்திரங்கள்லாம் சொல்றாரு. பட்டர் அழகாக எடுத்து ஒவ்வொரு தளம் தளமா பண்ணார், தளம் தளமா பண்ணி வியாக்கியானம் பண்ண. இது இத்தனை திருநாமங்கள் இந்த மூர்த்திக்கு, அதனால தமிழ் வளர்ந்தது எப்பேர் உனக்கு எந்த பெயர்களும் வச்சுக்கோ. தமிழ் பெயரும் உண்டு, அழுவாத்த நவ திருப்பி மகர நெருங்குறைக்கார தமிழ் பேரு கர்ணாவாகித பாசகஸ்தகார சமஸ்கிருத பண்ணிட்டு அப்புறம் தமிழே பேர் உண்டு, எத்தனை பேர் உண்டு. நந்தியில் ஆராதம் பண்ணார் அங்க தங்காத ஒரு விக்கிரகம், கிருஷ்ண விக்கிரகம். அவர் பேர் நினைச்சார் ஆயர் தேவு பேர் வச்சார் தன் பெருமாளுக்கு, ஆயர் தேவு கோசகன் தமிழ் இங்கு சமஸ்கிருதம் சொன்னாக்க கோசகன் பெருமாள் பேரை வந்து அங்கெல்லாம் கோசகன் கோனா பசு பசு மேய்க்கிறவர் கோபாலன் அவளுடைய சகன். அவர்தான் தேவத மாதிரியே இருக்கா, கிருஷ்ணன் போனபோது கோப கோபிகள்லாம் வேற என்ன போகணும், கிருஷ்ணன் கேட்டா வேற ஒண்ணும் வேண்டாம் இருக்குவான். ஆயர் தேவன்னு பேர் வச்சார் தமிழ சஞ்சீகர். அதனால நீ எந்த பேருக்கும் வச்சுக்கோ, தமரகிறது எப்பே மற்ற அப்பேர் தமரகிறது எவ்வண்ணம் பெருமாள் நீ எப்படி இருக்க, ரெண்டு கை விடுவனா நாலு கை விடுவனா. கங்கநாதன் பார்த்தா திவிதனா சேவை சாதிக்கிறார், உற்சவர் சதபுரிவா சேவை சாதிக்கிறார், இப்படி அஷ்டபதத்தில் அஷ்டபதமாக சேவை சாதிக்கிறார். பெருமாள் எத்தனை நீ என்ன நினைக்கிறோம் அப்படி சேவை சாதிக்கிறார். இத்தனை தான் கை சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. எவ் வண்ணம் எந்த கலரில் இருக்கு, ஒவ்வொரு விதத்தில் ஒரு கலர், ஒரு கலர் கதை விதத்தை விழுப்பா இருக்க, கதை விதத்தில் அப்படி பாசி விதத்தை அப்படி கண்ணவரம் கழுப்பா இருக்க சொல்லி திருமணம் அனுபவிச்ச மாதிரி எவ்வண்ணம் சிந்தித்து இவையாக இருப்பது. நீ எப்படியா பண்ணிக்கோ, இது ஒரே தியானம் போகணும், அதான் கண்ணு கொட்டாத சேவைகள் கண்ணு கொட்டாத தியானம் பண்ணணும், சேவிச்சே கண்ணசந்திரம் தியானம் பண்ணிச்சே கண்ணம் முடிக்கணும். இப்படி அவ்வண்ணம் ஆரியான் அப்படிப்பட்டவன் ஆரியான் சக்கரத்தாகும் பகவான் கீதையில சொல்லுகிற ஏஜதாமாம் பிரபஞ்சந்தி என்ன எப்படி நினைச்சது பெருமாள் சார் பக்தா சரணாகி வந்தாலோ அதே மாதிரி நான் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறேன். அதனாலே ரெண்டு கை நாலு கை கிருஷ்ணாவதாரம் பிறக்கும் போதே நாலு கையா சேவை சாதித்தார். ராமன் மண்டோதயமுத்தவர்களும் நாளையா சேவைத்தாங்க, ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் அப்படி சதுப்பிரியனாவது எப்போ இருந்தார் எப்படி தெரியுது. விஸ்வரூப கலக்கணும்னு ஆசை அர்ஜுன் கேட்டான், உன்னால் பார்க்க முடியாதுன்னாரு. திவ்யந்ததாமே தேஞ்சு விட்டுருந்தாங்க, ஸ்பெஷல் கண் தரேன் பாருண்டன் பெரிய விஸ்வரூபமா எத்தனையோ தேவதைகள் உதவிகள் எல்லாம் அடங்கியிருக்கா மாதிரி காமிச்சார். இல்லையா பார்க்க முடியல நடுங்கலாம் சேவை சேர்த்து வரலாம் முன்ன போறாம வாழலாம், நீ பழைய ரூபமாவே நாளிகையா இருக்கணும். அப்ப அர்ஜுனன் பார்த்த ரூபம் நாளிகையா பெருமாள் எப்பவும் பார்த்துருக்கான். சகஸ்ரம் எத்தனை ஆயுதம் எத்தனை ஆயுதம், சங்கபதி, நந்தகி, சக்தி, சாங்கலன்வா, கடாமரா, கதாங்கபாணிகி, அச்சோபியா, சர்வ பிரகரண ஆயுதா. பெருமாளுக்கு எத்தனை ஆயுதம் பார்த்தசாரி சங்கம் மட்டும் வச்சிருக்கார். திருவள்ளிக்கேல ஒரே சங்கம், திருவள்ளிக்கேல மாற்றி மாற்றி திருக்கோவரும் இல்லை, வடக்கையாளையான மாற்றினார், வடக்கையில சங்கமும் இடக்கையில சக்கரம் மாற்றினார், திருக்கோவரும் இல்லை. அப்படி ஒரு முதலண்டு திசுக்கு அவர் சேவை சாதிச்சார். இப்படி பலவிதமான கைகள், பலவிதமான ஆயுதங்கள், சங்கர் திருநர் கருத்தாவரம் பிடிக்கிச்சு, சங்கத்தை தரிப்பவன், சங்கவன் நந்தகி கவ் வாழ்ந்தது, நந்தகந்த வாழ தரிப்பவன் கத்தி, சக்கரி சக்கராயுதம் தரிப்பவன், சக்கராயுதம் தரிப்பவன் சக்கரி, சங்கவன் நந்தகி சக்கரி சாங்க தன்வா, சாங்கம்ன வில்லை தரிப்பவன், சாங்கவன் வில்லாண்டான் தன்னை, சாங்கவன் வில்லை தரிப்பவன், சங்கவன் நன்கி சக்கி சாங்கதம்பா கதாதர கதையை தெரிப்பவன், கதாங்கபாணிகி கதாங்கபாணின தேர் சக்கரத்துக்கு அங்க இது முக்கியமான சக்கரம், கதாங்கபாணின சக்கரத்துக்கு பேர் ஏற்கனவே சக்கரம் சொன்னாரா இல்லையா, சங்கவன் நந்தகி சக்கரி சொல்லிட்டாரு, மறுபடியும் அடுத்தவரை கதாங்கபாணி எதுக்கு சக்கரம், கூறியது கூறல், மீமிசை புனருக்தி அப்படின்னு சொன்ன சொல்லக்கூடாது, அதுபோல் அப்ப சொல்லணும், வேற அப்ப சொல்லணும், கதாங்கபாணி இயக்கத்தை ஏன் சொன்னார், மகாபாரத போல சக்கரத்தால மறைக்கணும் பார்த்தார், அந்த தேர் சக்கரத்தால அப்படி வீழ்ச்சி எறிந்தார், சக்கரம் போய் சூரியன் மறுத்து, அப்ப ரதாங்கம் தேரும் சக்கரவாசி பகவானுக்கு பெருமாள் இப்படிதான் சொல்ல முடியுமா, சிம்மாவதாக சக்கர ஆயுதங்கள் நகரத்துல வந்தது, ஏன்னா ஆயுதங்களாலே பார்த்தார் நகம், அவன் நகத்தை கேட்கல, நகத்தார பெருமாள் உயிரால் வல்லுகிறாள் அப்படி கிரீச்சார் பகவான், அப்ப ரதாங்கபாணியும் பொருளுக்கு எதவானோ ஆயுதம் ஆகிப்பார், அஸ்திரமா ஆக்கிப்பார், சீதையண்ட காக்காசு அபராதப்பட்ட போது புல்லு எடுத்தார், அதை அஸ்திரமாக்கினார், அது தெரிஞ்சு இந்த மூணு லோகத்துக்கு ஒன்று, அதனால அவ்வண்ணம் வாழியான் பெருமாள் எப்படி சேவை சாதிப்பார், மூர்த்தம் பிரம்ம ததோபித எங்கும் பறவைகள் தியானம் பண்ண முடியாது, பத்தாவது இருந்தா கூட சதிஸ்லோகில மழவந்தா சொல்ற மூர்த்தம் பிரம்ம எங்கும் பறவைக்கு பரபிரம்ம நீ அது சேவிக்க முடியாது, பெருமாளுக்கே என்னன்னா பக்தாளர் நான் சேவை ஆசை, ததோபித பிரியதரம் தன் விஸ்வமாக இருக்கக்கூடிய அந்த ரூபத்தை காட்டிலும் திருமேலி தந்த ரூபம் பெருமாளுக்கு ததோபித பிரியதரம் அத்தியூதம் பாலவந்தா அத்தியுதமான திருமேனி வைகுண்டத்து திருமேனி தான் இழந்திருக்காரு, திருமேனி அவருக்கு பிடிச்சது, இப்படி அவர் அங்கத்தோடு அங்கமாக சேவிக்க வேண்டும், இந்த 22வது சோகத்தில் அப்படி தியானம் பண்ணார், கலசோததி சம்பதோ பவத்தியாக அப்படி தன்வந்திரியாக அது பகவத் அனுசந்தானு, தன்வந்திரி பிராட்டி சந்திரன் எத்தனை பேர் அந்த அமிர்தங்கள், அந்த மிருதஞ்சீவனம் தைரி எதிர்த்தால பெருமாளே முதலீவன மந்திரமாயிட்டார், அந்த திருமணி அவ்வளவு விசேஷம் அப்படின்னு சொல்லணும். 23வது சோழம் ஜலதேரி வசீதா தயே துவம் விஷதீராதிபதேஹி சுவாவபூதா பிரதமார பவதி நதி தலீக்ஷாம் பதபம் பசக்தி லாஸ்யம் வளையார பட்டி, இங்க எப்படி சேவை சாதிக்கிறேன், சிறதே இவ சீத அவ்வண்ணம் ஆழ்வா சமரவியம், நீ எவ்வண்ணம் இருக்கியோ அப்படி பெருமாள் சேவை சாதிப்ப, ஜலதே இவ சீத பெருமாள் உஷ்டமா இருக்காரா சீதளமா இருக்காரா எல்லாம் அவருக்கு உண்டு, பெருமாள் ஜலதே ஜலதேனா சமுத்திரம், சமுத்திரம் மாதிரி சில்லுன்றவர், சமுத்திரம் சில்லுன்னு தான் இருக்கும், உஷ்டம் கரையோரமா உஷ்டம் வந்தாலும் அது சுவாவம் சீதளம், சீதளமான குணம் தயே ஜலதே தயே தூக்கிற தேசிகன் சமுத்திரமாவே நீ குளிர்ந்த என் குளிர்ந்த சுவாவம் உள்ளவள் ஜலதே இவ சீததா தயேத்வம் விஷசீராதிபதே சுவாவபூதா, பெருமான சீதளமா உள்ளதான மார்த்தல வார்த்தை பல குணங்கள் சொல்லுவோம், சீதளம் எப்ப உஷ்ணமா இருந்தா பிடிக்குமா, எப்படி எத்தனை கட்டி ஏசி கருவிட்டு உட்காரலாம் உள்ள கீரை தானே பிடிக்கும் மனுஷாளுக்கு. அதனால ஜலதே சீத்ததே தயத்துவம் விஷதாதிபதே சுவாபூதம், அந்த சீதமும் பெருமாளுக்கே உண்டு, அவனுக்கு உஷ்ணமும் உண்டு, பெருமாளுக்கு உண்டு. ஜனங்களுக்கு தண்டத பண்ணணும்னு சொல்ல போது கோபம் போது உஷ்ணமா இருக்கான், அவன் சுபாவ சீதம் தந்தான், ஒரு சீதம் ஆயிடும் எப்ப பார்த்தவாட்டு இருப்பான். பிழையாரபதி நட்டையும் தவீக்ஷாம் பசபம் பசத்தில் அவசியம், அவனை குளிர வைக்கிறேன். உஷ்ணமா இருந்த போது என்ன பண்றான், குளிர வைக்கிறதுக்கு எவ்வளவு உபாயம் பண்றான், ஒரு நாடகம் போடுறான், நட நடிகை நடன மரணம் வரான், அவன் மனசு பலீனமா குளிர் பெருமா உஷ்ணமா இருக்க பெருமாடி நீ புரித வைக்கிற ஒரு நடன நடிகா அவன் மாறி. அதனால இறந்தே நிவேனர் சமுத்திர மாதிரி என்ன சமுத்திரம் எப்பமா சீதமா இருக்குமா, கோடை காலத்துல ஆணி ஆடி கிரீஷ்ம காலம் அது ரொம்ப சுட்டு இருக்கும், உள்ள போன சீதரம்னா. அதனால பகவத் சங்கல்பத்தாலே சிருஷ்டி காலத்துல பகவான் கோபமாதான் இருக்கான், எப்ப கோபமா இருக்கான், கோபமே இல்லாதவன் சிருஷ்டி காலத்துல ஸ்ரீதேவி இருக்கான், பூதேவி இருக்கான், தயாதேவி இருக்கான், பழையெல்லாம் ஜீவனை சிருஷ்டிக்கிறோம், இது பண்ற பாவத்தை கோபம் வரும், இப்படிதான் பாபம் பண்றதில்லை. நான் மோட்சம் போனது கை காலம் கொடுத்து சாஸ்திரத்தை கொடுத்தா சரி புரிச்சு சிருஷ்டி பண்ணி துறைக்கணுமே, இதுக்கு என்ன எப்படி வரமா, தேவ தேவா மனுஷா தேவனாவும் மனுஷாவும் சாவரமாவும் பித்திருக்கிறாவும் எப்படி சிருஷ்டி பண்றது அப்படி பார்க்கலாம். நல்லதா பண்ணணும் எல்லாம் மகா பாபங்கள் பண்றதில்லை, அப்ப கோபம் வருமா வராது, வெள்ளையை திருடும் போது அப்புறம் கோபம் வரும், இப்படிதான் பண்றானே. ஜீவனை பார்த்து கோபம் வரும், சீதலமாக பகவானுக்கும் இந்த ஜீவனை பார்த்த உடனே சிருஷ்டி பண்ணணும் இப்படி இருக்குது மகா கோபம் வருது. அதனால அவனை சந்தோஷப்படுத்தும், கோபமாக சந்தோஷம் பண்ணா ஒரு பிரபு கோபமா இருக்கான், ஒரு ராஜா கோபமா இருக்கான், அதுக்கு சபையை நடனம் பண்ற மாதிரிலாம் வச்சிருந்துருப்பான். தேவேந்திரன் மகிழ்வுக்கு அப்சரம் செய்யலாம் இருக்கான், நடனத்துல எவ்வளவு அப்படியே இருந்த நடனம் ஆடும்போது மகிழ்ந்து போறாங்க, கோபம் ஆகி போறது நடனம் எப்படியும் நடனம் உண்டு, உத்திர நடனம் பண்ணுவாருவா, அது பல விதமான நவ விதமான ரசங்கள் உண்டு, நவரசங்கள் நவரசங்களோட இருக்கிறது தான் அந்த நாட்டிய சாஸ்திரத்துக்கு விசேஷம், அதுதான் காமிக்கிறது விசேஷம் நடங்கள். அந்த அதுக்கு தகுந்தாமல் ஆடுவாராவும் நடிகர்கள் நட்டர்கள் ரெண்டு பேரும் உத்திரம் ஒரு நடனம், கோபத்தை காட்டம் தாண்டவுறாரு, அது காமிக்கணும்னா அவர் திறந்தவங்க ஆடுற முடியும், அவர் சீசுக்கு அறிய முடியும், அது ஒரு பாவம் காட்டணும், உத்திர நடனம் சமம் கலந்தது சுகுமார நடனம் அழகா இருக்கும் போது எல்லாத்தையும் சீசிக்கணும் அன்ப அன்ப பொய்யணும், அப்போ சுகுமார நடனம் ஆடணும், இதெல்லாம் நடனக்காரா பண்ற வேலை சுகுமார நடனம் நிறுத்தம்னு பேர். நவநீத நாட்டியம் எத்தனையோ பெருமாளே ஆண்டான் தேசிகன், நந்த நாதஸ்ய நந்தஸ்ய பவனி நாதஸ்ய நந்த பவனி, தன் தகப்பனார நந்தபவனி திருமாளிலே நாடகமாக எதுக்கு நடனமாவா, எனக்கு வெண்ண கொடு நீ அவனுக்கு போனா திருடுவேன் ஒரு அர்த்தம், வெண்ண கொடு ஓய்ஞ்சி போதும் கொடுக்குறா, இது கொடுத்து வாங்கிட்டு திருடுறது வேற, கொடுத்து வாங்கும் போது போல ஒரு நவநீத கிருஷ்ணன் விக்கிரகம் பார்க்கவே கையில வச்சுட்டு பூத்தாராம், அதுக்கு நவநீத நடனம் இருக்கு, நவநீத நடனம் சுகுபார நடனம் நவரசங்கள் காமிக்கணும், கிராகயசி அப்புறம் சிங்கார நவரசங்கள் கொண்டு வந்து எத்தனை நடனம், நான் காளி நடனம் ஆடினான், காளி என்ற சர்ப்பம் பேர்ல கிருஷ்ணன் அந்த விஷத்தெல்லாம் கக்கிற அவர்கள் அடக்கணும்ட்டு அந்த காளியம் பேர் நடனம் ஆடினான், கதம்ப மரத்துலயே அவன் தலையில குதிச்சு ஒவ்வொரு சிலையில ஆடுறான் மாறி மாறி மாறி, அது காடி நடனம். நப்பினி வணக்கத்துக்காக எதிர் மேல கொம்புகள் நின்று நின்று நான் ஏழு எதுல மாறி மாறி, அது ரிஷப நடனம், எத்தனை நடனம் இப்படி நடனங்கள்ல பலவிதம். அந்த நடனமாக பரத சாஸ்திரம் பண்ணாதவர், அதான் நிறுத்தம் கீதம் இதெல்லாம் பண்ணி கொடுத்தார், பாவம் ராகம் தாளம் மூணு குணம், பாவம் நடிக்கிற போது அதை காமிக்கணும், அதனாலே அவர் பேரு பரதம் பேரு சாஸ்திரம் பேரு பரத சாஸ்திரம் பேரு, பாவம்னா பா ராகம்னா ரா தாளம்னா சா, பாவத்தை காட்டணும், அத்தனை விதமான நவரசங்கள் சொன்னமே, சிங்கார ஹாஸ்திகள் ரௌத்ரவீர பயானகா தீபத்தா அத்புத சம்யா கஷீர் சாந்தி ரசம், இப்படி ரசாக சிங்காரசம் பிரேமை அன்பு அன்பை காட்டும் பதிபத்திகள் அன்பு நாயகினாய் அந்த காமிகம், அது சிங்கார ரசம். அடுத்து ஹாஸ்யம், வேடிக்கை காமிகம், இதெல்லாம் காமிச்சாலும் காமெடி, அது காமிகம். இந்த நடனத்துல கருணை, அயோ பாவம் காப்பாற்றவே குணத்தை காமிக்கிற கருணை காமிகம் பாவத்துல, பாவத்துடைய விஷயங்கள் எல்லாம் சிங்கார ஹாஸ்ய கருணை. ரௌத்ர கோபமான காமிகம், ருத்ர தாண்டவம், கோபம் வருது அதெல்லாம் காமிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தாண்டவம் நாடகம், ரௌத்ர வீர எதிர அடக்கிறது அது காமிக்கும் போது அப்படி ஒரு பாவம் வரணும். வீர பயானகம், ஒரு பாம்பை பார்த்தாலோ இத்தனை பிரச்சாரத்தை போதைகளை பார்த்தாலும் பயோபரமா நடிக்கும் போது அது பயானகம், பயப்பட ரசகம். பீபத்ச வெறுப்பு, சீச்சி அப்படின்ற ஒரு வெறுப்பு வர மாதிரி அதை காமிக்கணும். அது பீபத்சம், அற்புதம், பண்ண முடியாத பண்றது, ஆஹா அப்படி ஆச்சரியம், அது அற்புத ரசம். இதுக்கு எட்டு ரசம் சொன்னமே, இதுக்கு மேல ஒரு உயர்ந்த சாந்தி ரசம், அதான் உயர்ந்தது. அதனால பிரதயார பதீதீத்வம் உத்ருத ரம்பீர், அப்படி பெருமாள் கோபமா இருக்கும் போது அதை அடக்கணும். அடக்கிற நடிகா இருக்க தயாதேவியனி பெருமாள் நடனமாடி அவனை மகிழ்வித்திலே ஜலதேவி சீததாதயேத்வம் விஷசீதாதிபதே சுபாவபூதா துறையார மதி நடி தரிக்ஷா பிரதபம் புதத்தி புகத்தி லாஸ்யம் லாஸ்யம் பேர் நாடகத்துல வேற பாவம் இல்லை, நடனமாக லாஸ்யம் பேரு. அப்படிப்பட்ட லாஸ்யத்தை நீ பண்ணி எம்பெருமானுடைய தெய்யாகிரணி அவனை குளிர வைக்கிறார். உத்ரகரத்தை ஆரம்பித்து அவனுக்கு அவன் உத்ரகமாக ஆடினா கூட நீ அவனை மகிழ்விக்கிறாய். நட பலவித பாவங்கள் கொண்ட அந்த நடன வேகத்தாலே அப்படின்னு ஜெயாதேவி பண்ணுவாராம். 24வது ஸ்லோகம், பிரணத பரிகூல மூலகாதி கோவில் விடாதலேஸ்வரஸ்ய கலமே யவசாவதாய நித்யா கருணே கிங்கரதாம் தவோபயாதி. பெருமாள் அவதாரம் பண்றது நல்லவாத காப்பாற்றத்துக்கும் துஷ்டவாத சமணம் பண்றதுக்கு தானே. பரித்தாராய சாதுனாம் விநாசாய துஷ்டுதாம், பரித்தாராய சாதுனாம் எவ்வளவு ரிஷிகள் தபஸ்கள் பகவத் பக்தர்கள் வழியாகலாம் இருக்கா, அவருக்கு தொந்தரவுகளாக இருக்கா. பிரதிபதேடி பீஷணம் சொன்னார், எதிர்காலம் தொலைக்கக்கூடிய பெருமை சக்கரத்தாழ்வாருக்கே உண்டு. நம்ம சக்கரத்தாழ்வாரம் தரித்திர அவன் சக்கரத்தாழ்வாரி சுவாமியான பெருமாள் கவிழ்வம் அதுபோல அவதாரம் பண்றாரு. சாதுக்கள் இன்சிக்கிறாளே இந்த துஷ்டர்கள், பரித்தானாய் சாதுனாம் விநாசாக துஷ்கிருதாம், அவர் துஷ்கிருதாத்தை அடக்கிறார், அவருக்கு தண்டனை கொடுக்கிறார். அந்த தண்டனை கொடுக்கறதும் பெருமாள் அனுகிரகம் தான். ஹிரண்யாட்சிதான் துவாரபாலகராக இருந்தவாதானே, அவருக்கு தண்டனை கொடுக்கிறார். பயங்கர ஆசுரம் சுபாவத்தை அவதாரம் பண்ண வைக்கிறார். அது எதுக்காக தண்டனை கொடுக்கிறார், மறுபடியும் நடவடிக்கை வேணும் தானே. தண்டனை கொடுக்கிறதும் கோபமும் கோபமும் ஒரு அனுகிரகம். சீரழாலே ஆண்டார் கோபத்தோடு தண்டனை கொடுக்காது, அருள் மட்டும் போற நாள். அதனால பெருமாள் எப்படியாவது நம்மளை காப்பாற்றணும் வர சரீரம் திருநாணி வல்லீரப்பி அந்த பெருமாள் தயங்கிற இறக்க சிவானோட பிராட்டி வச்சிருந்திருக்கார். பிரணத பிரதிகூல மூலகாதி செவிட்டு வாழ்ந்த ஒரு ஹிம்சை எல்லாம் தொலைக்கிறதுக்கு காரணமா இருக்காங்க. மூலம்னா வீர் ஒரு பயிரிடறான், நல்ல பயிரிடறான், நடுவில் புல்லு பூண்டுதான் முடிக்கும் கூடிய அது வேறையும் அழிக்கும். அவன் ஜலம் விடுதான், அவன் பயிர் வளரணும் அதே ஜலம் விடுவான். பிரணத பிரதிகூல மூலகாதி அது என்ன பண்ண முடியும், அந்த வேறு போல இருக்கிற கலையெல்லாம் எடுத்தாலும் அது ஒரு ஜீவன் தானே, அப்படி கருணை விட்டா அந்த பயிர் வளருவான். இந்த சரணாகத பயிர் வளராது. பிரணத பிரதிகூல மூலகாதி பிரதிகா கோபி விஷாதலையும் சரஸ்க, அப்படி கோபம் வருது சில சமயம். அந்த பெருமானுடைய கோபத்தை அந்த கலை எடுக்கும் போது கலை எடுக்கிறதாக தயாரி இருக்காள். கலவையை எவசாபதி பயிர கலை வருது, கலை எடுக்காது முடியுமா, அது தண்ணி விடாது முடியாது, தண்ணி விட்டா அதுவும் தான் முளைகிறது, அது எடுத்தா பயிர் வடிவம். துஷ்டா தவணம் பண்ணா புண்ணிய சாதுக்கள் நல்லா பழிப்பாள் கருணை காரணம். சிங்கரதாம் கைங்க காத்துக்காள் அந்த பக்தால் அவளுக்கு விரோதிக்க கூடாது. திருக்கண்கள் பார்வை வேணும், சரீரம் சீத்தத்தை சேவிக்கிறோம் சேர்க்கிறோம், அதுதான் போயிருக்குது. விசாரணம் வளரணும். அப்போ சத்ரஞ்சரி ததா நயே தர்ம வசேன வர்த்தயம். எல்லாம் தர்மமாக இருந்த ஒவ்வொரு இடம் இந்த பூமியில் இருக்கவெல்லாம் எசற்ற காமாந்த வதூரி சாப்பிடுறது புகழ் வரணும், கருணை இருக்கு, நல்ல குணங்கள் தான் வரும், அடியாளுக்கு நல்லதெல்லாம் தரணும். மோட்சம் வரணும் மட்டும் கேட்கறதுக்கு மோட்சம் மட்டும் தரல இந்த பகவான். அவருக்கு வேண்டிய துன்பங்கள்லாம் நீக்கி ஆசீர்வாதிக்கு கலையை நீக்கி கலை நீக்கிறது. அதனால் ஆசைங்கிற பதங்கள்லாம் தானா தர இவன் கேட்காட்டா கூட மோட்சம் தான் போகணுங்கிறவர் பெருமான் எல்லாத்தையும் தருவார். பிரதஞ்சதி ததாதையே தர்ம வகையின வர்த்தயம் எசஸ் புகழ் காமங்கள் தனங்கள்லாம் தவறு. அப்படி கலை எடுத்து பெருமான் காப்பாற்றுறார். அதுக்கு காரணமாக இருக்கும் தயி. அதனால இப்படி கலை எடுத்து காப்பாற்றக்கூடிய தெரியவர்கள் பெருமானுடைய கோபத்தை அடக்கக்கூடியவர் தயாதேவி. இந்த 26வது ஸ்லோகம் சொன்னார். 25வது ஸ்லோகத்தில் கலை எடுக்கிற அது அதே தான் சொல்றார். இந்த கலை எடுக்கத்தை 24வது இன்னும் விவரிக்கிற ஆழ்வார் இந்த கலை எடுக்கத்தை பற்றி அனுபவிக்கும். விளக்கிற அறுவகை செவயமும் நெறி உள்ளி உரைத்த கணக்கரு நலத்தனன் அந்த மேல் ஆதிகம் பகவன் வனக்குலை தவளை வழிந்து பொருளை கலைகட்டு கலைகட்டு உனக்குவன் அதையில அவருடைய உணர்வு கொண்டு உணர்ந்தே கலை எடுக்கத்தை ஆழ்வார் பார்த்து கொஞ்சம் அனுபவிக்கலாம். விளக்கிற அறுவகை செவயமும் மனுஷாவது தேசத்திற்கு எத்தனையோ மதம் உண்டாச்சு. வைஷ்ணவம் அது விஸ்வக்கர வழியா பிராட்டி வழியா வந்தோம். அது ஒவ்வொரு சமயத்தை உண்டாச்சு. சில ஜனங்களாக சில ஆச்சாரியாரா வந்தா சில பேர் அவன் ஒரு மதத்தை ஸ்தாபிச்சா வேதாந்தக்கு எதிராக வேதாந்த போற வழியில போறதில்லை. அப்படி ஒரு 6 சமயங்கள் சாங்கியம் காணாதம் பௌத்தம் ஜெயினம் பாசுபதம் கவிதைய மத பிற்கால கவிதாதான் ஈஸ்வரன் ஒத்துக்காத மோட்சம் ஏதோ சாஸ்திரம் பண்ணா அது காபிதம் காணாதம் நியாயசாஸ்திரம் நியாயத்தாலே சாதிச்சு பல விதத்து சொல்லி மோட்சத்தை ஒத்துக்காம ஏதோ சொல்லி மோட்சம் சொல்லிட்டார். காணாதம் பௌத்தம் புத்தர்னு வந்து புத்த புத்தர் சேர்ந்தவர் அவரை வேதத்தை ஒத்துக்காக ஏதோ சாஸ்திரத்தை சொல்லி சாஸ்திரம் பண்ணா. ஜெயினம் பௌத்தருடைய இன்னொரு கலை ஜினர் அப்படிங்கிற என்ன பண்ணார் அவர்கள் மதத்தை ஸ்தாபித்தார் ஜெயின மதம். இதெல்லாம் வேதாந்தத்தை ஒத்துக்காத வேண்டாம் வேதத்தையே ஒத்துக்கிறது இல்லை. மாற்று மதம் செய்வம் தான் வரும் செய்வ மதம். இப்படி 6 மதங்கள் திசை தெரிப்பினேன். இணக்கிற அறுவகை சமயமும் நெறிகுள்ளை ஒழித்த கணக்கு நலத்தனம் எவ்வளவு சாஸ்திரத்தை கொடுத்தான் பகவான். விஸ்வசேன மூலமாக சாஸ்திரத்தை கொடுக்குறான். விராட்சி மூலமாக மாற்று வாசாதிய சிம்மதிகள்லாம் சந்தகிகள்லாம் கொடுக்குறான். கீதையில தானே உபதேசிக்கிறான். வேதமாக இருக்கான். சமயமும் நெறி உள்ள அறுவகை சமயமும் பிணக்கர அதெல்லாம் தூரமாக போகலாம். அசத்தன் சம்பிரதாயம் வரக்கூடாது. அதான் பரமத பந்தமே தேசியம் சாதிச்சாங்க. அவங்க போய் பயங்கிட்டு போறான். ஞானவான் இல்லாதான் பரவாயில்ல ஆச்சாரத்தை அப்படியே கேட்க போறா. கொஞ்சம் ஞானம் வந்தா அவனுக்கு மதிமயக்க உண்டாகும். வேறு இதுதான் நன்றாக போறதே ஒளிபடுவது. அதுதான் ஆச்சாரியார் பண்ண கிருபை. பிணக்கர அறுவகை சமயமும் நெறி உள்ள உரைத்த கணக்கரு நரத்தன் பெருமாள் ஐயாவெல்லாம் பண்றான். அனந்த கல்யாண குணங்கள் பேர் அனந்த கல்யாண குணங்கள் உள்ளவனம் அந்த ஆதி அதுல எல்லையே இல்லாத குணங்கள் உள்ளதுனால அந்தம்னா முடிவு முடிவே கிடையாது. அவனுக்கு அனந்தன் எல்லை இல்லாதவன் கணக்கு அரத்தன் அந்தமில் ஆதி ஆதின் பேரு அனந்தன் பேரு பகவன் சாத்துரிய பரிபூர்ணன் அவன் அவனை இப்பேற்பட்டு நம்ம உணராமா இத்தனை மதங்களை போய் மாற்றினா என்ன ஆகும். வனக்குறை தவணறி வழி நின்று சரணாகிரி பண்ணி பக்தியோ பிரபத்தியோ அவன் பக்தி பண்ணி உபாசனை பண்ணி குழந்தைகளை கட்டு காம்பழித்து சொல்லி வேற சமான சமயங்களில் போய் மாட்டிக்காமல் காமியங்களில் போய் மாட்டிக்காமல் உனக்குமின் அந்த இதர சமாதானம் உரத்திடணும். அதை உரத்தில் இருந்தால் கூட பசையில வேற எது ஆகக்கூடாது. அவனுடைய உணர்வு ஒன்று உணர்ந்து அவனே நம்ம சேவைக்கணும் சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகங்கள் 24 சொல்லணும். 25 21 சொல்லணும். அவையிற்கிற நிகிரகானே விதந்தா கமலாகாந்த குணானே சுதந்திரதாரீனி அவைகள் பவனகிரகம் துகானா பவதி துகானா பவதீனே பஜந்தி. அவைகிற்கிற நிகிரகான் விதந்தா நம்ம பெருமாள் தண்டங்களுக்கு கூடாது பயப்படும், அது தெரியுறவாள் ஆச்சாரியோட உதயம் தெரியுது. உபதேசம் அறியும் புத்தார்கள் ஆச்சாரியோட உபதேசம் போதுதான் நம்ம நல்ல புத்தி வரும். அவகிஸ்கிற நிக்கிறான் விதந்த பெருமாள் தண்டங்களை நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவாள். கமலா கலந்த குணானு பெருமாள் குணத்தை பார்த்தா சிறு பயமா வரும். கமலா கலந்தன் ஆனவன் பிராட்சியுடைய கணவன், அவருடைய குணங்களோ நல்ல குணமும் இருக்கு, எப்போது சில சமயம் கோபமான குணமும் உண்டு. சுதந்திரதாதின்னு கேட்க முடியுமா? சுவாமி இவங்கையே மோட்சம் கொடுக்கல, இவங்கையே நரகம் கொடுத்தேன், இவங்க சொல்லி கொடுத்தேன், நம்மள கேட்க முடியும்? கேட்க முடியாது. சுதந்திரத்தை ஒரு குணம் உண்டு, அதையே மாற்றக்கூடிய ஒரு தன்மை பிராட்சிக்கு உண்டு, தயாதேவிக்கு அதிகமாக உண்டு. அதுக்கேற்ப மனக்கிரகம் அப்படியே பொறியிடுவாள், அப்படியே தெய்வ பொறியிடுவாள். கன்றுக்கு பால் சுழக்கும் வேதனை போதேன்னு ஆச்சாரியன் நன்றின்ற கன்றுக்கு எத்தனை போட்டுது. இந்த கண்ணு அப்ப பார்த்த கண்ணுக்கு பார்த்தா தானா பால் தெரியும், தானா சொல்லி திறக்கவே வேண்டாம். வள்ளல் பெரும் பசுக்கள் தோன்றி பார்த்து வள்ளல் பெருக்கள் குழம்பு வாங்க நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படி எதாவது தத்த வச்சேரன்னு சொல்லிச்சு ஆச்சாரியார் போயிருந்தா. உபதேசாதி நிறைய புத்வா உபதேசம் கிடைக்கணும் அது உபதேசம் இருக்கு. பெரியாரெல்லாம் பாகவதாரெல்லாம் மகான்லாம் இருக்க இடத்துல இறுதி ரெண்டு இடத்துல இருந்தா புத்தி கெட்டு போடும். சதா தத்தவத்தை அந்த இடத்தை வசிக்க வேண்டும். அவரை உபதேசம் பண்ணுவா. ஏதத்த பிராமணா சம்மரிசினா யுக்தா யுக்தா சொல்லி அவர் தர்மங்களா உபதேசம் பண்ணுவார். வேதசாஸ்திரங்கள் இருக்கக்கூடியவார் லௌகிகமும் அவர் தெரிஞ்சுவார். எதிர்கிதமும் அவர் தெரிஞ்சுவார். அதனால அனுக்கிரமே கொண்டுவார். பாட்டு ஏன் கொடுக்கிறது? கண்ணுகுடின்னு கொடுக்கிறது என்று ரோகஜங்கள் கொடுக்கிறது பசு மாடு. அதான் கோமாதான் சொல்றோம். அந்த கருதி பார்த்தா பசுமாடு ஓடி வரும், பசு மாட்டை பார்த்தா கருதி ஓடி வரும். அப்படி பெருமாளுக்கு நம்ம வேறு தைரியம் இருந்தால் கொஞ்சம் ஓடி வருவார். பகவதி உங்களுக்கு தைரியம் கொண்டுதான் ஒன்று பகவதற்கு உதவிச்சிருக்கா. தைரியம் கொண்டு பெருமாள் அடைகிறார், தைரியனாலே அடைகிறார். பகவான் தானே சாஸ்திரம் சொன்னான் கீதையில, மண்மனா பவ மத் பக்தோ எங்கிட்டயே மனசவை எங்கிட்டயே பக்தனாயிரு, என்னையே யாகம் பூஜை பண்ணி மத்தியா யாராக பண்ணி என்னையே சரணாகி பண்ணி நமஸ்காரம் பண்ணு. இது பண்ணாக்கா அவன் கோபம் ஒரு மாதிரி என்னதான் ஆராதிக்கிறான் கூட பிள்ளைகள நித்திய வங்காத நிகிரகம் அந்த தயங்கிறவளை கொண்டு பெருமாள் சொல்லியா இருந்தார்கள். எவ்வளவு சொல்லுங்கள் கோபம் வரலாம் அப்படி அதை நீக்கிறவன் தயாதேவி சொல்லி சிவத்தஞ்சாசாரத்தை முடிக்கிறார். கவிதா கிருஷ்ணமாய் கல்யாண குருகாலேஜாய் வேதாந்த வருகிற மகாதேவி மங்களம் உண்டாகட்டும். மங்களாயிரம் தயாதேவன் கிடைக்கிறோம்.